பத்திரிகாவை திகமிசா அப்படின் வடிவிழா வைக்கணும் அடும் வச்சே தப்பல்கந்த பிரதிபலை தினகுடன் துளாவும் கேட்ட அனித் பக்ச டிஸ்ட்ரிக் பிரதிபலைய அனித் தாட்ட வந்து தவால் துளாவ பெருவி சமாஸ்தி அல்ல மணாபு பிரதிபலை தினகுட கொலம்பு டிஸ்ட்ரிக் அபீதனவா கம்பா டிஸ்ட்ரிக்கே தாட்ட வந்த மத்தியம் ராத்திரி பகுமின புள்ள சமாளாவட்டும்.